பேசக்கூடாது. பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை, வேகம் இல்லை, லீலைகள் காண்போமே. பசி தூக்கம் இல்லை, எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை, இனிமேல் ஏன் இந்த எல்லை. மனம் ஏங்கி வாடுதே, வருகின்ற தை மாதம் சொந்தம், அணிகின்ற மணி மாலை பந்தம், இரவோடும் பகலோடும் இன்பம். கூடாது வெறும் பேச்சில் சுகம் ஏதும் இல்லை, வேகம் இல்லை, வேலைகள் காண்போம்.